வண்ணமி நிலவு ஊர்வலம் போக அடியாயிரம் கனவு சாலைகள் போட இந்த ஊரில் உள்ள பூவுக்கெல்லாம் நீதான் கண்காட்சி நீ சேலை சூடி சாலையோரம் ஓடும் நீர்வீழ்ச்சி அடியாயிரம் கனவு சாலைகள் போட என்பதில்லை ஆனால் என்னை எல்லாமே பூ பூக்குதோ சேர்த்து விடு ஆசை